ശ്രീമതേ നിഗമാനന്ദ മഹാദേശികായ നമഃ. പരമാർത്ഥ സ്തുതിയിലെ ഏഴാമത് ശ്ലോകം അനുഭവിക്കണം. അവധീര്യ ചതുർവിധം പുമർത്ഥം ഭവദർത്ഥേ വിനിയുക്ത ജീവിതസ്സന് ലഭതേ ഭവതഃ ഫലാനി ജന്തുഃ നിഖിലാന്യത്ര നിദർശനം ജടായുഃ. ആശ്ചര്യമാണ് ശ്ലോകം. പരമാർത്ഥ സ്തുതിയോടെ കരുത്ത് என்ன அப்படின்னா, பகவான் திருத்ர சரஸ்ல இருக்கக்கூடிய பகவான பத்தினதான ஸ்தோத்திரம், பரமார்த்தமான இருக்கக்கூடிய பகவான பத்தினதான ஸ்தோத்திரம். அதுல விஷயம் என்னன்னா, ஜட்டாயு க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பகவான் திருத்ர சரஸ்ன்னு அந்த தீர்த்தத்துக்கே ஏன் திருநாமம் அப்படின்னா, அந்த குளத்துக்கு திருமாலங்க ஜட்டாயுக்கு தர்ப்பணங்கள் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு ஐதிஹ்யம். அதனால ஜட்டாயுவை பற்றியே இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க, அதுவும் இந்த ஏழாவது ஸ்லோகம் அதோட மைய கருத்தா இந்த பரமார்த்த ஸ்துதிக்கே ஒரு திலக்கம் மாதிரி இருக்கு. இதில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இதில் பூர்த்தியா ஜட்டாயுவோடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சிட்டார் சுவாமி தேசிகன். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பூர்த்தி ஜட்டாயுவுக்கு என்னென்னலாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். முதல்ல நாம இருக்கோமே, நாமெல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கார் பகவான். அதாவது நாலு விதமாக பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுறவா அப்படின்னு. அந்த நாலு விதம் என்ன அப்படின்னா, ஆர்த்தோ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு நாலு விதம். நாமெல்லாம் வந்து அர்த்தார்த்தியாக பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணுறவா, ஞானியாக இருக்கிறவா சிலர். ஞானியானா ஞானி அப்படிங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா, வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு யார் இருக்காளோ, பகவான் தான் எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கிறவா தான் அந்த ஞானி. அப்படி பக்தி பண்றதெல்லாம் நம்மளுக்கு சிரமசாத்தியம், நம்மளால் அது பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கிறச்சே இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது ஒரு, அந்த கைங்கரியமும் சரி, அவள் சம்பளம் கொடுப்பா நாம் கைங்கரியம் பண்ணுறோம், சம்பாவனை பண்ணுவாள் கைங்கரியம் பண்ணுறோங்கிறது இல்லாத, பகவான்கிட்ட அனன்ய பிரயோஜனமான கைங்கரியம் பண்ணார் ஜட்டாயு. என்ன இந்த சரித்திரத்தை முதல்ல அனுபவிச்சிடலாம். ஏன்னா தேசிகன் இதில் சொல்கிறது, அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதஸ்தன்னு அப்படின்னு சொல்லி, ஒரு பிராணிக்கு நாலு விதமான புருஷார்த்தம் பொதுவாக, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சதுர்விதம், அதுதான் அதுதான் புமர்த்தம் அப்படின்னா புருஷார்த்தம். அதை திக்காரம் செய்தார் ஜட்டாயு. சே, எனக்கு அதெல்லாம் தர்மம் என்ன அர்த்தம் என்ன காமம் என்ன மோக்ஷம் கூட வேண்டாம், பகவானுடைய கைங்கரியம் போரும் அப்படிங்கிறதுக்காக, பவதர்த்தே விநியுக்த ஜீவிதஸ்தன்னு, உம்மோட கைங்கரியத்துக்காக, அதாவது ராமனின் பொருட்டு தன்னோட உயிரை வந்து உபயோகப்படுத்தின்றார் ஜட்டாயு. அதெல்லாம் அதனால என்ன அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா, நிகிலானி பலானி அப்படின்னு சமஸ்த பலனையும் அவருக்கு, சமஸ்த பலன் அப்படின்னா மோக்ஷம் அப்படிங்கிறது தான் உத்தமமான பலன். அந்த பலனை பவதகா லபத்தே, உம்மண்டிருந்து அந்த ஜட்டாயுக்கு கிடைச்சிது. ஏன் அப்படின்னா, மின்ன பண்ண கைங்கரியம், அனன்ய பிரயோஜனமா நிஷ்காமியமா அப்படி ஒரு கைங்கரியம், இது பகவான் பொருட்டு நான் பண்றேன், இதனால பகவான் சந்தோஷம், ஸ்ரீபகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தானே சந்தியாவந்தனத்துக்கு, சந்தியாவந்தனத்துக்குலேருந்து எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்றோம். அதனால அந்த மாதிரி பகவான் பிரீத்தியானம் ராமன் பிரீத்தியானம் அப்படிங்கிறதுக்காக பண்ணர் பண்ண கைங்கரியத்துடைய பலனா, நிகிலானி பலானி பவதா லபத்தே, சமஸ்தமான எல்லா விதமான பலத்தையும் உம்மண்டிருந்தே அடைகிறான். அத்திர ஜட்டாயுஹு நிதர்சனம், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நிஷ்பிரயோஜனமா அனன்ய பிரயோஜனமா கைங்கரியம் பண்ணா அவளுக்கு பகவான் சர்வ விதத்தையும் கொடுக்கறான், சர்வவித பலனையும் கொடுக்கறான்ற விஷயத்துல ஜட்டாயுங்கிறவர் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அப்படி என்ன ஜட்டாயுக்கு பெருமாள் பண்ணார் அப்படிங்கிறத ராமாயணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். பெருமாள் பிரவிஷ்யது மகாரண்யம் அப்படின்னு சொல்லி பெரிய இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்னு, சிலதெல்லாம் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபாரஸ்ட்னு ஒரு விதமான காடு, அந்த காட்டுக்குள்ள ராமர் சீதா லக்ஷ்மணர் இவாள்லாம் வரா வந்து அப்படி ஒரு ஒரு ரிஷிகள் ஆசிரமம் அவளாத்துல ஒரு நாள் தங்குவா, மூணு நாள் தங்குவா, ஆறு மாசம் தங்குவா அப்படின்னு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அப்போ ஜட்டாயு பாக்குற பார்த்த உடனே சொல்ற, தசரதன் பசங்களா பானீங்கோ, எனக்கும் தசரதனும் நானும் தசரதனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அப்பா கிட்ட இருந்தா என்ன ஒரு ஸ்னேகம் இருந்ததோ ராமனுக்கு பெருமாள் அதை ஜட்டாயு கிட்டையும் அதே பித்ருஸ்னேகம் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஸ்னேகத்தை ஜட்டாயு கிட்ட பார்த்தாராம். ஜட்டாயும் சொன்னாராம், ராமலக்ஷ்மணா குழந்தைகளே நீங்க ரெண்டு பேரும் வெள்ள காட்டுல போய் பழங்களும் சேகரிச்சுட்டு வரச்சே வெள்ள போனீங்கன்னா அந்த சமயத்துல நான் சீதையை அப்பா ஸ்தானத்துல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஜட்டாயு சொல்றாரு. அதை செய்யறாரு. பின்னாடி சொல்றது வந்து சொல்றதுங்கிறதே பெரிய விஷயம், அந்த சொல்படி நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதை ஜட்டாயு பண்றார். ராவணன் வந்தான், ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் சண்டை நடக்கிறது, கடத்திட்டு போறான் சீத்தைய. அப்போ ஜட்டாயு திஷ்ட திஷ்ட தசக்ரீவா அப்படின்னு சொல்லி, ராவணா நில்லு, நீ ஐஷன் போகாத நில்லு அப்படின்னர். என்னடா அப்படின்னர் ராவணன் ஜட்டாயுவை பார்த்து. யுத்தாதித்யம் பிரதாஸ்யாமி, நான் உனக்கு இப்போ ஒரு விருந்து தரேன், என்ன விருந்துன்னா யுத்தமாகிய விருந்து தரேன், என்ன நீ ஜெயிச்சுட்டு நீ சீத்தை அடிச்சுட்டு போ, அவ்வளோ சீக்கிரத்தில் நீ வந்து ராமனுடைய பாதியைய அபகரிச்சுட்டு போக முடியாது, நான் இருக்கிற பர்யந்தம் என்னோட பிராணன் இருக்கிற பர்யந்தம் அப்படின்னு சொல்றார். சத்தியம், அவர் இருக்கிற பர்யந்தம் அவனால் தாண்ட முடியல. அவரை சண்டை போடுறார், நல்லா சண்டை போடுறத பார்த்த உடனே ராவணனுக்கு, ராவணன் என்ன பண்ணா பலவிதமான பாணங்களை போட்டு ஜட்டாயு மேலே அடிக்கிறான். அடிச்சா அவர் எப்படி இருந்தாருன்னா கூட்டுக்குள்ள கிளி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ பானங்கள் சுத்தி ஒரு ஒரு கூடு மாதிரி ஆயிடுத்தான். அந்த கிளியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுட்டு இருக்காளே இரும்புல, அந்த மாதிரி பானங்களால சூழப்பட்ட ஜட்டாயு உள்ள இருக்கார். அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு ராவணோட யுத்தம் போடுற யுத்தம் பண்றார். தன்னோட ராவணோட ஆயுதம் எல்லாத்தையும் காலி பண்றார். பானம் அம்பு கோதன் அவன் வச்சுட்டு இருக்கிற வில்லு எல்லாத்தையும் உடைக்கிறார். சாரத்தியை கீழே தள்ளுறார், ரத்தத்தை கீழே போட்டு துவம்சம் பண்ணுறார், ராவணோட யுத்தம் பண்ணுறார். ராவணன் பார்த்தா நம்ம எத்தனையோ ஆயுதம் வச்சுட்டு இருக்கோம், இந்த பட்சிக்கு மூணே மூணு ஆயுதம் தான், நகபக்ஷ முகாயுதா அப்படின்னு ராமாயணத்தில். ஜட்டாயுக்கு மூணு ஆயுதம், என்ன ஆயுதம்னா நகம் நெயில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, பக்ஷம், பக்ஷம்னா அந்த விங்ஸ், அதை வச்சு பலார் பலாருன்னு வீசரர் போட்டு ராவணனை அவனால் தாழ முடியல. முகம், முகத்தில் இருக்கிற அழகு, அந்த அழகுனால அப்படி கீறுறார் போட்டு. இந்த கையெல்லாம் அந்த அழகலாக கீறுறச்சே ஒரு ஒரு 20 கையும் கீழே விழுந்துட்டான். விழுந்து அடுத்த க்ஷணத்திலே 20 மலைப்பாம்பு புத்துலேருந்து ஒரே சமயத்தில் வெளில வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரே சமயத்தில் அந்த 20 கைகளும் வெளில வருது அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார். அந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கிறச்சே ராவணன் பார்த்தான், இவரை தாண்டி போக முடியாது, இவருக்கு என்ன பலம்னு தெரிஞ்சு போச்சு, அதில் ஏதாவது நாம் இது பண்ணணும்னு சொல்லி சிவன் கிட்டேந்து வரப்பிரசாதமா வாங்கின சந்திரஹாசம்ன்ற கத்தி, அந்த கத்தியை வச்சு ஜட்டாயுவோட ரக்கையெல்லாம் வெட்டிட்டான். வெட்டினவுடனே அவரால் பறக்க முடியல, அவர் கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்ததுக்கப்புறம் சீதை சத்தியசங்கல்பத்துவம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, சீதைக்கும் உண்டு. சீதை சொல்றா, ராமர் இங்கே வர வரைக்கும் பிராணனை தாரணம் தரிச்சுண்டு அந்த பிராணனை கொஞ்ச நாள் வச்சுண்டு ராமன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீர் போக வேண்டியது அப்படின்னு சொல்லி சீதை சொல்றா. அது வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கார். கேவலம் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் அவ்வளோ ஒரு நிஷ்டை, அவ்வளோ சீக்கிரத்தில் உயிரை விட்டுடல, அந்த பிராணனை பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கார். ராமரை தேடுறார், அப்படி ஒரு ஒரு இடமா தேடுறார். அங்க என்ன ஃபிளாட் இருக்கா, பக்கத்தில் தெரு இருக்கா, ஒன்றும் கிடையாது, ஒரே காடு. மரமே கண்டியா மலையே கண்டியான்னு சொல்லி, விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்சா கிரேஷ்சாத்ரீன் நதான் நதீன்னு சொல்லி, நதி என்ன மலை என்ன மரங்கள் என்னன்னு எல்லா இடத்துலையும் போய் தேடுறார். தேடி வரச்சே ஒரு சுவடு தெரியறது, யாரோ ரெண்டு பேர் சீதா நிமித்தமாக யுத்தம் பண்ணியிருக்கா, லக்ஷ்மணா சீதை ஒருத்தன் சாட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு அவன்தான் அப்படின்னு சொல்லி தூரக்கேந்து ஜட்டாயுவை பார்க்கறச்சே ஒரு அசுரன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ராமருக்கு. அப்புறம் கிட்ட போனோம்னா ஆஹா ஜட்டாயு அப்படின்னு சொல்லி ஜட்டாயுவை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறார் ராமன். பெருமாள் போட்டுட்டு கேட்குறார், கேட்டு என்ன இந்த மாதிரி சீதை எங்கே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறச்சே ஜட்டாயு மாதிரி அதாவது பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறது ராமாயணத்துலேருந்து ஜட்டாயு கிட்ட நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒருத்தன் இப்படி நல்ல குழஞ்சி வந்து நிக்கிறச்சே பூடுதா ஆ பூச்சு போ அப்படின்னு சொல்லாத, எப்படின்னா யாராவது ஒருத்தர் கை கால் உடஞ்சி வந்துட்டு இருக்கா நம்ம எதிர்க்க நம்மளுக்கு தெரிஞ்சவா அப்படின்னா, என்ன அவ்வளோதானா ஃப்ராக்சரா அவ்வளோதான் போச்சு இனிமேல் உன் லைஃப் கஷ்டம்னா அப்படி இப்படின்னு நாம நெகட்டிவாக தான் பேசுவோம். நாமெல்லாம் பொதுவாக நம்ம ஸ்வபாவம் அப்படி. ஆனால் ஜட்டாவிக்கிட்டேருந்து எப்படி பேச கற்றுக்கணும் அப்படின்னா, யா மோஷதினிவ ஆயுஷ்மண்ணு அப்படின்னு சொல்லி, ஆயுஷ்மி ராமா நீ தீர்காயுஷா இருக்கணும், முதல்ல அனுகிரகம் அனுகிரகம் பண்ணி நீ சொல்கிற எந்த மூலிகையை நீ தேடிண்டு இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கியோ, யா மோஷதிமிவ ஆயுஷ்மண்ணு அன்வேஷசி மகாவனே இந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கியோ, சாதேவி மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருத்தம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை ஒரே விஷயமாக சொல்லணும். அந்த தேவியையும் சீதையையும் பிராட்டியையும் என்னோட பிராணனையும் இந்த ராவணன் அப்படிங்கிறவன் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு, இதுலேருந்து என்ன தெரியுது, ராவணன் சண்டை போட்டு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கார் ஜட்டாயு, அப்பேற்பட்ட ஜட்டாயுவை யுத்தத்தில் துவம்சம் பண்ணி கீழே தள்ளியிருக்கான், சீதையும் அபகரிச்சுட்டு போயிருக்காங்கிறது இதுலேருந்து தெரியுது. அப்போது ஜட்டாயு வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறச்சே அவரால் முடியல. ஆனால் கடைசியில் சொல்கிறார், இப்படி ஒரு துர்ச்செய்தியை சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக விந்தம் நாம முகூர்த்தோசு விந்தோ நாம முகூர்த்தோசவு அப்படின்னு சொல்லி, விந்தம்ன்ற ஒரு முகூர்த்தத்தில் சீத்தையை அபகரிச்சுட்டு போயிருக்கான் ராவணன், அதனால் அந்த சீத்தை அப்படிங்கிறவ திருப்பி உனக்கு கிடச்சிடுவா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி, ராவணனை பற்றி என்ன ஏது எல்லாம் எதுவுமே சொல்லலை பெருசாக, எங்கே இருப்பான் என்ன பண்ணுவான் ஒன்றும் தெரியல, ராமரும் கேட்குற மேலே சொல்லுங்கோ எனக்கு சொல்லுங்கோ எனக்கு அப்படின்னு சொல்லி, என்ன மேலே எனக்கு சீத்தை என்ன சொன்னா என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறார். ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலேஹே, சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இல்லை அவரால் முடியல, அவர் ரத்தம் வாயிலேருந்து பீரிட்டுண்டு அடிக்கிறது. அவர் சபேனம் ருதிரம் வமன்னு அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சபேனம் அப்படின்னு நுரையோடு சேர்ந்த ரத்தம் அவர் வாயிலேருந்து கக்கறார், ராமர் மடியிலேயே கக்கறார். அந்த மாதிரி உடனே அவர் சொல்கிறார் ஜட்டாயு, என்னால் எனக்கு முடியல ராமா, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது, காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் அப்படி சுற்றி சுற்றி அடிக்க, ஏன்னா அவர் போகிற சமயம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால, பகவான் சன்னதியிலேயே பகவான் சன்னதி இல்லை பெருமாளுடைய மடியிலேயே தன்னோட பிராணத்தை விட்டார் ஜட்டாயு. ஜக்முகு பிராணாக விஹாயசம் அப்படின்னு சொல்லி பிராணனை விட்டுட்டு போனார் ஜட்டாயு. பெருமாள் என்ன பண்ணார், சரி இது ஒரு கழுகு தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போல, நாமளாக இருந்தால் நாம அப்பா அம்மாவுக்கே அந்த கதி தான் இந்த காலத்தில் தூக்கி போட்டு போயிடுறோம். ஆனால் பெருமாள் நம்மளோட அப்பா அப்பாவுக்கு சமமானவர் இவர், நம்ம அப்பா மாதிரி இவர் அப்படின்ற ஒரு பித்ருஸ்நேகம் அனுஸ்மரன்னு அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஸ்நேகத்தை ஞாபகம் வச்சுண்டு அந்த ஜட்டாயுக்கு கைங்கரியம் சௌமித்ரே ஹர காஷ்டானி லக்ஷ்மணா இந்த சித்தையை மூட்டுப்பா சம்ஸ்காரம் பண்ணலாம் இந்த ஜட்டாயுவுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அதாவது அங்கே அந்த ஜட்டாயு போனதுக்கப்புறம் பெருமாள் வருத்தப்படுறார், என்னன்னா ராஜ்யாத் பிரம்சா, ராஜ்யம் போச்சு நம்மளுக்கு, சரி ராஜ்யம் போச்சு நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம எங்கேயானு நிம்மதியாக வாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுவும் இல்லை வனே வாசகா காட்டில் வாசம், என்னடா இது நம்மளுக்கு ராஜ்யம்தான் கிடைக்கல, சரி அயோத்தியாக்குள்ளேயே இல்லை சிட்டிக்குள்ளே எங்கேயாவது ஓரமாக இல்லை ரிமோட் ஏரியாவில் இருந்துடுவோன்னு பார்த்தா வனத்தில் வாசம், சரி வனவாசம் ஏற்பட்டிருக்கு சீதையோடு நம்ம நிச்சயமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வனத்துக்கு வந்தால் சீதா நஷ்டா, காட்டுக்குள்ளே வந்தால் சீதையும் இல்லை, அட என்னடா இது நம்ம நிம்மதியே கிடையாதான் நம்மளுக்கு, சரி சீதை ராவணன் அபகரிச்சுட்டு போயிருக்கான், அவனை பற்றி தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவர் இந்த ஜட்டாயு, அவர் நம்மளுக்கு விஷயம் சொல்லி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு பார்த்தா, த்விஜோ ஹதஹா அப்படின்னு சொல்லி இந்த ஜட்டாயும் போயிட்டாரே, கொன்னுட்டானே இந்த ராவணன் மகாபாபி, என்னோட பாபம் இது, ஈதிருஷீயம் மமாலக்ஷ்மீஹி நிர்தகே தபி பாவகம் அப்படின்னு சொல்லி, இப்பேற்பட்ட கஷ்டம் என்னோட எனக்கு இருக்கிற கஷ்டம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது, நம் நம் அத்விதோ துஷ்கிருத கர்மகாரி அப்படின்னு சொல்லி முன்ன சொல்கிறார் ஆரண்யகாண்டத்தில், என் அளவுக்கு பாபம் பண்ணவா யாருமே கிடையாது, என் பாபமானது நெருப்பை கூட புசிக்கிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஜட்டாயு விஷயத்தில், இவ்வளோ வருத்தப்படுறார் பெருமாள். அப்புறம் அந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு சொல்லி முதல்ல சொல்கிறார், யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஸ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச யாஜபூமி பிரதாயினாம்னு சொல்லி, இந்த ஜட்டாயு நீ எனக்கு பண்ண கைங்கரியத்துக்காக யஜ்ஞங்கள்லாம் பண்ணா எந்த உத்தம லோகம் கிடைக்குமோ, ஆஹிதாக்னிகள் நித்திய அக்னிஹோத்திரிகள் அப்படின்னு இருக்கிற வாளுக்கு எந்த லோகம், நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணா அவளுக்கு ஒரு லோகம், அந்த லோகம் உனக்கு கிடைக்கும். அபராவர்த்தினாம் யாச்ச, அதாவது திரும்ப பிறக்காதவர்கள் எந்த லோகத்துக்கு போவாலோ அந்த லோகத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி, யாச்ச பூமி பிரதாயனம், பூமி தானம் பண்ற வாளுக்கெல்லாம் எந்த உத்தமமான லோகமோ அந்த லோகம் உனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தார் சம்ஸ்காரம் பண்றச்சே போராது, மயாத்தம் சமனுஜாத்தா கச்சலோகானு அனுத்தமானு அப்படின்னு வார்த்தாங்க. உத்தமமான லோகம் எது, கலங்கா பெருநகரம்னு சொல்லக்கூடியதான அயோத்தியா. அயோத்தியான்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு. ஏன்னா அந்த அந்த லோகத்தை யாரும் போய் யுத்தமே ஏதாவது யுத்தம் பண்ணணும்னு நினைக்க கூட முடியாது. அந்த எட்டாத ஒரு இடமா ஸ்ரீவைகுண்டம் இருக்கே, அந்த கச்ச லோகானு அனுத்தமானு, லோகங்கள் வழியா பிரம்மலோகம் இந்திரலோகம் எல்லா லோகத்து வழியாவும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னாராம். இது வந்து இஷ்டத்துக்கு பெருமாள் சொல்லிட்டாரா அப்படின்னா, அவாவாளால் தான் அவ ஆத்துக்கு அட்ரஸ் கொடுத்து போன்னு சொல்ல முடியும். இதே ராமாயணத்துல ஒரு ரிஷி வந்து திருஷங்கூன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து இதே லோகத்தோட நான் சொர்க்கத்துக்கு போனோம்னு கேட்டான். சரி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இந்திரன் பார்த்தான், எங்கெங்க வந்திருக்கு நீ, இது உடம்போட வந்திருக்கே அப்படின்னா, இல்ல இல்ல ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி லெட்டர் காமிச்சான், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காமிச்சான் ரிஷி அமைச்சிருக்காரு அப்படின்னு. ரெக்கமெண்டேஷனா ரெக்கமெண்டேஷனா அது கீழே கிளம்பு அப்படின்னு சொல்லி கீழே தள்ளினான், கல்தா பிடிச்சிட்டான். ஏன்னா இந்திரன் லோகத்துல அவன் தானே ஹெட், வேற யாரோ அனுப்பிச்சாருன்னா நீ எங்க எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே அமைச்சிட்டான், அனுப்பிட்டான் கீழே, நீ இங்க இருக்கக்கூடாது சீ போ அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடனே அவங்க ஆகாசத்துல அப்படி கீழே விழுந்துட்டே இருக்கிறச்சே அந்த ரிஷி வந்து இன்னொரு சொர்க்கத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லி சரித்திரம். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவாவா ஆத்துக்கு தான் அவாவா அனுப்ப முடியுமே தவிர, பகவானால எல்லாராத்துக்கும் அனுப்ப முடியும், தன்னோட ஆத்துக்கும் பகவான் மாத்திரம் தான் அனுப்ப முடியும். மீதி பேரால ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்புற சக்தி மீதி பேருக்கு கிடையாது. அப்ப பெருமாள் சொல்றார், மயாத்தம் சமனுஜாத்தா, நான் ஆஜ்ஞை பண்றேன், மை ஆர்டர், என்னோட ஆர்டர், இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லாம் போடுறச்சே வித் இமீடியட் எஃபெக்ட் அப்படின்னு போடுவா. அந்த மாதிரி என்னோட ஆர்டர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போ அப்படின்னார். அது மாத்திரம் எல்லாம் சம்ஸ்கார பலத்தினாலையும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சம்ஸ்காரம் பண்ற பெருமாள். சம்ஸ்காரம் பண்ணி சித்தைய மூட்ட சொல்லி சித்தைய ஏற்படுத்த சொல்லி தான் கைங்கரியத்தை பண்றார். இதுல பெருமாள் கைங்கரியம் பண்ணார்ன்றத வால்மீகி சொன்னார். யாக்கியானக்காரன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறா, பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார் ராமன் அப்படின்னு சொல்லி, ஏ யுத்தியந்தே பிரதனேசூரா அப்படின்ற மந்திரம் என்ன இருக்கோ அந்த மந்திரத்தை வச்சு பிரம்மயஜ பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார் பகவான் ராமன் ஜட்டாயுக்கு அப்படின்னு சொல்ற. அது தேசிகன் சொல்றச்சே, கிருத்ரராஜ விக்ரமயசோலாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷாலக்ஷித பக்த ஜன தாட்சிணியான்னு சூர்ணிக்க ரகுவீர கத்தியத்துல. பெருமாளுக்கு என்னடா இது, ஏதோ போற வழியில இது ஒரு உபதிரவம், இதுக்கு ஒரு கைங்கரியம் வேற பண்ணணுமான்னு பண்ணல என் பெருமாள். நாமெல்லாம் பந்துக்களுக்கே அப்படிதான் பண்றோம், அப்பா அம்மாவுக்கே கைங்கரியம் பண்றது என்னடா ஏதுன்னு பண்றோம், பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. ஆனா பகவான் திதக்ஷா அப்படின்னு ஒரு வார்த்தை ராமாயணத்திலே, சௌமித்ரே கிருத்ரராஜம் திதக்ஷாமி அப்படின்னு சொல்றார் ராமாயணத்துல. அது அந்த வார்த்தையை அப்படியே தேசிகன் சாரத்தை கொடுக்கறதுல ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட், அதே வார்த்தையே போடுவார் சில சமயத்துல. திதக்ஷா அப்படின்னா தக்துமிச்சா திதக்ஷா அப்படின்னு, திதக்ஷான்னா எரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார. ஏன்னா இந்த கைங்கரியம் நாம அப்பாவுக்கு தான் பண்ணல, அது ஜட்டாயுக்கான பண்ணுவோம்னு சொல்லி கவிகள் சொல்றச்சே தசரத துராவாபம் அப்படின்னார். தசரதனுக்கு கூட பகவான் கையால சம்ஸ்காரம்ன்றது கிடைக்கல, ஆனா ஜட்டாயுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னால இந்த ஜட்டாயுக்கு நாம அப்பா மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி பெருமாள் அவ்வளோ ஆசையோட இந்த கைங்கரியத்தை பண்ணாராம், கடமையேன்னு பண்ணலை. அதனால இந்த ஜட்டாயு உத்தம கதியை அடைஞ்சுது. அது மாத்திரம் இல்லை, பெருமாள் அப்படியே நெருப்பு வச்சுட்டு கிளம்பிடல, குளிச்சாராம், தீர்த்தம் ஸ்நாத்வா தீர்த்தம் ஆடிட்டு பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு ராமாயணத்தில் விஸ்தாரமாக இந்த கைங்கரியங்கள்லாம் வந்ததுன்னா வால்மீகி அதை விஸ்தாரமாக வர்ணிப்பார். அந்த மாதிரி பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு, உம்மோடைய உமக்காகவே பகவத் கைங்கரியத்துக்காகவே ராம கைங்கரியத்துக்காகவே அவர் இந்த ஜீவனத்தை ஈடுபடுத்தின்றார். அதனால லபத்தே பவதா பலானி ஜந்து, அதனால எல்லா விதமான ஆசைகளையும் விட்டு நிஷ்பிரயோஜனமாக ஒருத்தன் கைங்கரியம் பண்ணானா அவனுக்கு எல்லா விதமான பலன்களையும் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரத்திலேயும் இந்த ஸ்லோகத்திலேயும் தெரியுது. அதுக்கு நிதர்சனம் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜட்டாயு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுஹு அப்படின்னு, ஜட்டாயுவே இதுக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.